ஒன்பதாவது நாளுக்கான தியானம். தேவன் அற்றவர்களின் வாழ்வு. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இந்த உலகில் தேவன் அற்றவர்களுமாயிருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். எபேசியர் 2:12. நாம் ரட்சிக்கப்படாத நாட்கள் சற்று நினைத்து பார்ப்போம் என்றால், நாம் கிறிஸ்துவை சேராதவர்களும் தேவனுடைய பரலோக ராஜ்யத்திற்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தம் எதையும் பெற்றுக்கொள்ளாதவர்களும் நம்பிக்கையே இல்லாதவர்களுமாகிய எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனே நம் வாழ்வில் இல்லாதவர்களாக வாழ்ந்து வந்திருக்கிறோம். ஆனால் இப்போதோ எத்தனை பெரிய வித்தியாசம்! அந்த பயங்கரமான நிலைமையிலிருந்து நாம் எத்தனையாக மாறுபட்டிருக்கிறோம். லேலுயா. நான் வேலை செய்யும் இடத்தில் ஒரு ஜெர்மானிய பெண் பாகிஸ்தானின் தூதரகத்தில் வேலை செய்யும் நபரை மணந்து கொண்டார். ஒரு நோயாளியாக எப்போது வந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டு போவது வழக்கம். அப்போது வரும்போதெல்லாம் தான் ஒரு முக்கியமான ஆள் என்றும் தன்னை உடனே கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் எதிர்பார்ப்பார். காலங்கள் கடந்தது. சமீபத்தில் ஒரு நோயாளியாக வந்திருந்த போதே பார்த்தபோது பரிதாபமாக இருந்தது. மிகவும் மெலிந்து தான் எங்கிருக்கிறோம் என்று அறியாமல் கவனிக்க ஆள் இல்லாமல் 7 நாட்கள் எதை கொடுத்தாலும் உண்ணாமல் போட்டிருந்த உடையை மாற்ற சம்மதிக்காமல் அழுக்காக குளிக்காமல் பரிதாபமாக இருந்தார். கடைசியாக அவளை மனநோய் மருத்துவமனைக்கு அனுப்பியிருந்தார்கள். இந்த பெண்ணின் வாழ்க்கையை பார்க்கும்போது என்ன நடந்தது? கர்த்தர் அவள் வாழ்வில் இல்லை, உலகம்தான் இருந்தது. ஒருவேளை கர்த்தருக்குள் இருந்திருந்தால் அவளுக்காக ஜெபிக்க ஆட்கள் இருந்திருப்பார்கள். அவளுடைய வாழ்க்கை வேறு விதமாக இருந்திருக்கலாம். நாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களின் வாழ்விற்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களின் வாழ்விற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் காணத்தான் வேண்டும். அதற்காக கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களின் வாழ்வில் பிரச்சனையே வராது என்றோ வழியெல்லாம் சந்தோஷம்தான் என்றோ சொல்லவில்லை. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அது வாழ்க்கை அல்ல. நம் வாழ்வில் சமாதானமும் சந்தோஷமும் இருந்தாலே அதுதான் வாழ்க்கை. அந்த சமாதானத்தை கொடுப்பது யார்? இந்த உலகம் பணமோ உலகமோ செல்வாக்கோ சொத்துக்களோ அல்ல, கர்த்தர் மாத்திரமே கொடுக்க முடியும். நமக்கெல்லாம் தெரியும், நம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு இல்லாத சொத்தா செல்வாக்கா பணமா எல்லாம் இருந்தாலும் கடைசி நாட்களில் அவரை காண கூட யாரும் இல்லாதபடி, அவரும் யாரையும் காணாதபடி அப்படியே மரித்து போனார். எத்தனை சொத்து இருந்தாலும் அது அவருக்கு கடைசி நாளில் துணையாக இருக்கவில்லை. ஆனால் ஒரு விசுவாசி மரிக்கும் போது பாருங்கள், அவருக்காக ஜெபிக்க எத்தனை பேர். சமீபத்தில் மரித்த சகோதரன் நபில் கரோசியை உதாரணமாக எடுத்துக்கொண்டால், அவருக்காக முகம் தெரியாத எத்தனை பேர் அவர் சுகமாக வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபித்தோம். உலகம் முழுவதிலும் இருந்த விசுவாசிகள் ஜெபித்தோம் அல்லவா? கர்த்தருடைய சித்தம் வேறாக இருந்தாலும் அவருடைய கடைசி நாட்களில் அவரோடு அவர் பாரத்தை சுமக்க, அவரோடு கூட இருக்க, ஜெபிக்க, ஆறுதல் படுத்த எத்தனை பேரை கர்த்தர் கட்டளையிட்டார் அல்லவா? தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, நமக்காக ஜெபிக்க, நம்மை ஆதரவாக விசாரிக்க, நம்மை தேற்ற சபையினரையும் போதகரையும் கர்த்தர் வைத்திருக்கிறார் அல்லவா? எங்கள் சபையில் வருகிற யாரும் இதுவரை வியாதி என்று படுக்கையில் விழுந்ததில்லை. போதகரின் ஜபத்தினாலும் சபையில் ஏறெடுக்கப்படும் ஜபங்களினாலும் நமக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அல்லவா? எத்தனை சிலாக்கியம் இது! எத்தனை பேருக்கு இந்த சிலாக்கியம் உண்டு! கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் நாம் இப்போது கிறிஸ்துவை சேர்ந்தவர்களும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு உள்ளானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்களும் நம்பிக்கை உள்ளவர்களும் தேவனை உடையவர்களுமா இருக்கிறோம் அல்லவா? எத்தனை பெரிய பாக்கியம் இது! எத்தனை பெரிய சாக்கியம் இது! எதை பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் கர்த்தரை பெற்றுக்கொள்வோம், அவரை உறுதியாக பற்றி கொள்வோம். தேவன் அற்றவர்களாக வாழ்வதை விட பரிதாபமான வாழ்வு வேறு இல்லை என்பதை உணர்ந்து கொள்வோம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரித்து அவருக்கு சாட்சியாக வாழ்வோமாக. கர்த்தரே நமக்கு பெரிய சொத்தாக, முத்தாக, வாழ்வின் நிறைவாக இருப்பாராக. அல்லேலூயா. ஒரு பாடல் வரிகள் இப்படி சொல்கிறது, இருளின் அதிகாரம் நீக்கிவிட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர், உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே என்று ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருப்பது எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் ஐயா. உமக்கு கோடானு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நீரே எங்களுக்கு சமாதானம் தருகிறவர். உம்மை அன்றி எங்களுக்கு வேறு கதி இல்லை தகப்பனே. நீரே எங்கள் வாழ்வின் முதன்மையாக சொத்தாக இருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமீன்.